வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். நெற்றி முகத்து விநாயகனை தொழ புத்தி மிகுத்து வரும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். நெற்றி முகத்து விநாயகனை தொழ புத்தி மிகுத்து வரும். கரத்தனை அனுதினமும் தொழ ஆயுள் வளர்ந்து வரும். ஆறுமுகத்தவன் அண்ணலை நாம் தொழ அச்சம் அகன்றுவிடும். ஐந்து கரத்தனை அனுதினமும் தொழ ஆயுள் வளர்ந்து வரும். ஆறுமுகத்தவன் அண்ணலை நாம் தொழ அச்சம் அகன்றுவிடும். முப்பழம் பையனை தொழ முன்னினை அற்றுவிடும். முப்பொழுதும் இனி எப்பொழுதும் வரும் திக்கினம் இற்றுவிடும். தத்துவ கணபதி வித்தக கணபதி உத்தம கணபதி நர்த்தன கணபதி தத்துவ கணபதி வித்தக வாகன மூலவனை தொழ ஊமைக்கும் பாடவரும். ஓமினும் மந்திரம் ஓர் முறை ஓதிட ஓர் வழி தோன்றிவிடும். மூஷிக வாகன மூலவனை தொழ ஊமைக்கும் பாடவரும். ஓமினும் மந்திரம் ஓர் முறை ஓதிட ஓர் வழி தோன்றிவிடும். வாமனமூர்த்தியை வாரண வாழ்வு மலர்ந்து விடும். நால்வகை வேதமும் நாளும் உரைத்திட ஞானம் பிறந்து விடும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு மிகுத்து வரும். வெற்றி முகத்து விநாயகனை தொழ புத்தி மிகுத்து வரும். வேழமுகத்து விநாயகனை தொழ வாழ்வு நாயகனை தொழ புத்தி மிகுத்து வரும். கற்பக கணபதி சித்திர கணபதி பல்லவ கணபதி பலபுரி கணபதி கற்பக கணபதி சித்திர கணபதி பல்லவ கணபதி பலபுரி கணபதி களப்பணிவோம் களப்பணிவோம் களப்பணிவோம்.